லவ்யா நோ வேணாயா, லவ்யா வாட்டியா நீ மவோயா, டாவியா நோவியா நோ வேணாயா, லவ்யா வாட்டியா மீ வெரி சோகம்யா. நெஞ்சில அம்பு விட்ட சிட்டி கிட்ட வாடி கிரீன் பேரண்டு, எங்கடி போன என்ன விட்டு காட்டு நீய கபடி விளாண்டு, பட்டுன்னு என்ன விட்டுட்டு போனா ட்ரீம் சீனில கட்டுன்னு சொன்னா. ஏய் காதுல தான் பூவ அழகா வச்சாலே, காதுல தான் கழட்டி எரிஞ்சாலே, ஹாத்துல தான் அவள சாங்கா வச்சேனே, உதடி விட்டா கடலி அழறேனே. அத சொல்லு சொல்லு இன்னா சொல்லு ஏண்டி அம்மா அம்மா சீனி, நம்ம போதா நல்ல போதா புட்டு புட்டானே. சொல்லு சொல்லு இன்னா சொல்லு ஏண்டி அம்மா அம்மா சீனி, நம்ம போதா நல்ல போதா புட்டு புட்டானே. டாவியா நோவியா நோ வேணாயா, லவ்யா வாட்டியா நீ பாவோயா, டாவியா நோவியா நோ வேணாயா, லவ்யா வாட்டியா நீ வெரி சோகம்யா. ஒட்டிட பார்த்த அட ஏண்டி பேபி நீயும் பிச்சுட்டு போன, ரத்தம் சதையுமா ஒன்னா வாழ்ந்துட பார்த்த ஏண்டி, அருவால போட்டு நீயும் அறுத்துட்டு போன. கலகலாக வாழ்ந்தவன் நானே, கலங்க வச்சு போதியமானே, கலகலாக வாழ்ந்தவனா கலங்க வச்சு போறிய நீ, அஜிக்கோ புலம்பு விட்டாலே. கிட்டவாடி கிரீன் பேரட்டு, எங்கடி போன என்ன விட்டு காட்டிட்டிய கபடி விளையாட்டு.